என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழியில்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவள் வால் மேகம் காணாத பால் நில, இந்த பூலோகம் பாராத தேன் நில. என்றவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனு அதை எப்படி சொல்வேனு. விழி மீன்களும் பொன்னோஞ்சலாடிடும் கன்னிக்கரும் கூந்தலும், முத்தாளும் மேடை பார்த்து வாடி போகும் மாந்திரை, முத்தாரம் மீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை. வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும், அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவார். புதுப்பு கோலம்தான் காலில் போடுவாள். என்றவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேர்ந்த. காதல் கணை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றருடன் பேசுவாள், ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள், நீரோளை போல நாடு மாடி பாடி ஓடுவாள். அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாட்டு, உயிர் மூச்சாவிரீங்காரம் பாடுவாள். இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பாலிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நீரத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ.